நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராணி. இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ணம் மலர்மேனி. நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராணி. இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ணம் மலர்மேனி. பத்தரை மாற்று தங்கம் குங்குமம் நெஞ்சினில் சங்கமம் ஆகிட பொங்கிடும் வெள்ளம் எங்கும் கட்டழகானது முத்துறவாடிட எண்ணங்கள் தேடி போகும் பூமகள் முத்தமிழந்திட எத்தனை காலமாகும் இதயம் குளிராதோ. நல்ல இடம்